శ్రీమాన్ వెంకటనాచార్య ప్రవిరాజితులు శ్రీ వేదాంతాచార్యులు మీ సమదత్తాం సదాహృది జగత్యాశ్రుత సంతా సిద్ధాంత విధ్వంసనోదయ అభావాన్ సీతయా దేవ్యాస్కర కర్పారామగిరాడు కర్పరో కుప్పా முதலா புல்லரும் பாதி ஒன்றின்றியே அப்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் அப்பாலு தூத்திரன் பெற்ற நாட்டிலே பாராபார கயோ விசோஷன கலாபாரீன காலானல ஜாலாத்வால விஹாரஹார விசிக வியாபார கோரக்ரம சர்வாவஸ்தசித பிரபண்ண ஜனதாம் சம்ரக்ஷணை கோரதி தர்மோ விக்கிரஹவான தர்ம விரதி தன்வீச தன்வீதனஹா మాస్టర్ భాయ్ ఏరిగాంత పెరుమాళ్ శ్రీరామనవమి ఏరిగాంత పెరుమాళ్ శ్రీరామనవమి ఉత్సవాంగమాగ పుణ్యశక్తి వేడుకు ముందు நியமித்துள்ளனர். இன்றைய தினம் நமக்கு கொடுக்கப்பட்ட விஷயமானது வேபியின் நாயகன் என்பதாக அழைப்பு வேபியின் நாயகன் என வேபியை காத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தால் தெரியும். வேபியின் நாயகன் என்றால் என்ன? ஏரி காத்த அன்று வேள்வியை காத்தவன், இன்று ஏரியை காத்தவன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்கும். வேள்வியின் நாயகன் என்றால் வேள்வியை செய்கிறவன் வேள்வியின் நாயகன் என்று சொல்லலாம். ஆனால் வேள்வியை செய்பவரோ விஸ்வாமித்ரன். அப்படி இருக்க வேள்வியின் நாயகனாக ராமனை எப்படி சொல்ல முடியும் என்றால், சஹசிரநாமத்தில் யஜ்யேக்யோ மகேத்யச்சுதத்துவம் சதாங்கதி மகாபதுர் மகாயஜ்யோ மகாயஜ்யோ மகாஹமி அப்படின்னு சொல்லி, எம்பெருமானை யாகமாகவும் யாகத்தை செய்பவனாகவும் அது ஹவிசாகவும் மகா ஹவிஹி அப்படின்றதாகவும் சொல்லப்படுகிறதால், சாட்சாத் பெருமாளேதான் அந்த யாகத்தை சம்ரட்சணம் பண்ணணும்னு எழுந்துள்ளதால், அங்கு வேள்வியின் நாயகனாக ஸ்ரீராமனை குறிக்கப்படுகிறார். ஆகையால் வேள்வியின் நாயகன் என்பது என்ற தலைப்பானது உச்சிதமானது. அதன் மூலம் நேற்று ஸ்ரீராமஜனனம் ராமாவதாரம் விஷயமாக நேற்று கொண்டிருந்திருப்பார்கள். அதில் ஸ்ரீராமாவதாரம், பிறகு ஸ்ரீராமனுடைய திருநாம பிரபாவம், அவர்களுடைய ராமனுடைய தம்பிமார்கள் சுஸ்மித்தம், அவர் பெருமாளிடத்தில் ராமனிடத்தில் எப்படி பழகினர், ஸ்ரீராமனும் தனது அனுபவங்களிடத்தில் எப்படி பழகினார் என்பதை பற்றியும் கூறியிருப்பார்கள். இன்று அதைத் தொடர்ந்து விஸ்வாமித்ரரின் வருகை, இதிலிருந்து ஆரம்பித்து யாக சம்ரட்சண வருகின்றும் இன்றைய விஷயமாகும். அது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அதராஜாதசரதஸ்தேஷாம் தாரத்ரியாம் பிரதி சிந்தயாமாஸ தர்ம ஆத்மா சோபாத்யாய சபாந்தவஹ தஸ்ய சிந்தயா சிந்தயமானஸ்ய மந்திரி மத்யே மகாத்மனஹ அப்யாகச்சன் மகாதேஜாஹ விஸ்வாமித்ரோ மகாமுனிஹி. ஸ்ரீமத்ராமாயணத்தில் ஸ்ரீராமாவதாரத்துக்கு பிறகு உடனே அடுத்த விஷயம் அடுத்த கட்டமாக ஸ்ரீராமனுடைய நாம பிரபாவம், திருநாம பிரபாவம். அதை தொடர்ந்து அவருக்கு விவாகத்தை பத்தி யோசனை பண்ணணும்னு சொல்லி இருக்காரு. இந்த காலத்துல லௌகீகத்துல சினிமா போலதான், இதை பார்த்துதான் சினிமாவும் தயாரிக்கிறார்கள். ஆரம்பத்துல அவனுடைய பிறப்பு பத்தி சொல்லிட்டு உடனே அடுத்த இதுலயே சீன்லயே வந்து அவங்க பேர்பெற்ற பெரிய ஆளா ஆனான் அப்படின்ற மாதிரி காண்பிக்கிறார்கள் இல்லையா. அதை போன்று ஸ்ரீமத் ராமாயணத்தில் ஆரம்பத்தில் ஸ்ரீ ராமாவதாரம், ராமனுடைய பிரபாவம் சொல்லிட்டு அடுத்த கட்டத்திலேயே வந்து அவர் குருகுலவாசம், பிறகு ராமனுக்கு விவாகத்தை பற்றி யோசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டமாக உடனடியாகவே அது வருகிறது. இதே ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் ஆச்சரிய திவ்யத்தை வர்ணிக்கிறார்கள். பால்யத்தில் ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பால்யத்தில் தான் ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதங்கள், ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் யவன காலத்தில் தான். கிருஷ்ணாவதாரத்தில் பால்யத்தில் சகடாசுரன், பூதனை இவாள்தான் கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஸ்ரீ ராமாவதாரத்தில் அவரது வீரிய சௌரிய பராக்கிரமங்களை வந்து கூறுகிறார்கள். இந்த பிரகாரத்தில் இப்போது யாக சம்ரட்சணம், தாடகவதம், யாக சம்ரட்சணம், அந்த வீரிய சௌரிய பராக்கிரமத்துக்கு விஷயமாக இன்று இந்த வேள்வியின் நாயகனை பார்ப்போம். அதில் அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல விவாகத்துக்காக அந்த ராஜ்யசபையில தசரத மகாராஜா பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த விஸ்வாமித்ரர் வருகிறார். அபியாகச்சன் மகாதேஜாக விஸ்வாமித்ரோ மகாமுனி என்றார். மகாதேஜாக அப்படின்ற விஸ்வாமித்ரர் விஷ்ணுவுக்கு சமமான தேஜஸை உடையவர். இந்த விஸ்வாமித்திரனுக்கு அர்த்தம் சொல்றார், லோகத்திற்கு இந்த லோகம் அனைத்துக்கும் நண்பனை போன்றவர், நல்லதை சேமிப்பவர் அப்படின்றதுனால லோகத்திற்கு நண்பனை போன்றவர் ஆகியனால் விஸ்வாமித்ரா அப்படின்னு பெயர் வந்தது. அடுத்து இன்னொரு அர்த்தம் என்னன்னா, விஸ்வம் விஷ்ணுர் வசத்தாரா அப்படின்னு சொல்லி சகஸ்ரநாமத்தில் முதல் திருநாமம் விஸ்வம் அப்படின்றதாக, அந்த விஸ்வம்னு சொல்லப்பட்ட எம்பெருமானுக்கு நண்பனாம் விஸ்வாமித்ரன், ஆகையினால் விஸ்வாமித்ரன் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் சொல்றார்கள். இந்த விஸ்வாமித்ரர் தனது நண்பனை பார்க்கணும் அப்படின்ற ஆசையினால, நண்பன் யாரு, சர்வேஸ்வரமான சிவன் நாராயண் ராமன் ராவணன் தான் இங்கு குருவாலா அவதாரம் பண்ணிருக்கார். விஸ்வாமித்ரர் வந்து தனது நண்பனை பார்க்கணுன்ற ஆசையினால வரைகிறான். அபியாகச்சன் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி சராஜ்யா தரிசனாகாங்கி துவாராத்யக்ஷாமிவாச சீக்கிரமாக்யாதவாம் தாப்தம் பூஷிதம் காதிநந்தனம். விஸ்வாமித்ரர் சொல்றார், அங்க ராஜ்ய பாதுகாவலாளர்களிடத்துக்கு சொல்ற இந்த மாதிரி சுசித வம்சத்து ராஜாவுடைய புத்திரன் வந்திருக்கேன் அப்படின்றது போய் சொல்லு. தசரத மகாராஜனுக்கு சுசித வம்சத்து ராஜாவுடைய புத்திரன் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லு. விஸ்வாமித்ரன்னு சொல்லலையா, சொன்னாக்கா வரமாட்டாராம் தசரதர். அதனால மகாராஜனுடைய புத்திரன் வந்திருக்கேன்னு சொன்னா ஓடி இருக்க அப்படின்றதுனால அப்படி சொன்னாராம். கௌசிகம் காதிநந்தம் உடனே தச்சுருத்வா வசனம் தஸ்ய ராஜ்யா வேஸ்வ பிரதுத்ருவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வா இதை கேட்டுட்டு பாதுகாவலாளி போய் சொல்றானா, சொன்ன உடனே ஓடி வராலாம் தசரதர். வந்த உடனே தசரதர் அவரை எதிர்கொண்டு அழைத்து அவருக்கு அத்தியவாத்தியம் ஆச்சமியம் எல்லாம் சமர்ப்பித்து சகல உபசாரங்களை பண்ணி வந்த விஷயத்தை கேட்கிறார். ஒருத்தருக்கொருத்தர் நீ இப்பேற்பட்டவர், அவர் இப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் வந்து தசரதனையும் தசரதன் வந்து விஸ்வாமித்திரரையும் சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் கேட்டுக் கொள்கிறார்கள். அப்போது வந்த விஷயம் என்னவென்று கேட்கிறார் தசரத மகாராஜா. விஸ்வாமித்திரர் சொல்றார், நான் என்ன கேட்க போறேன், சம்பாசுரனை வதப்பங்க தேவாசுரர்கள் அந்த அமராவதி அப்படின்ற ஒரு இடத்துல தேவலோகத்துல இந்திரன் மகாராஜ்யம் பண்ணிட்டு இருக்கானா, ரொம்ப ஆச்சரியமா. இது சம்பாசுரனுக்கு ஆர்வமில்லை. சம்பாசுரன் என்ன பண்ணா, இந்திரனை அழிச்சுட்டு அந்த அமராவதின்ற இடத்துல போய் நம்ம ராஜ்யம் பண்ணணும் ஆசைப்பட்டானா, போய் இந்திரனை ஜெயிக்கணும்னு புறப்பட்டான். அப்ப இந்திரனுக்கு துணையாக தசரதர் போறார். அந்த சம்பாசுரனை வதம் பண்ணி அதுக்கு கைகையை உதவியாக செல்கிறார். இந்த சம்பாசுரனை வதம் பண்ணி இந்த தேவேந்திரனை காப்பாற்றினார் தசரதர். அப்படி தனக்காக இல்லாத தசரதன் மற்றவர்களுக்காக தனது தர்மத்தை வழிநடத்தினார். அப்படி இருக்க அப்படி அப்பேற்பட்ட மகாராஜனாக விஸ்வாமித்திரர் சொல்றார் தசரதருக்குல, ஏற்பட்ட மகாராஜனாவே உமக்காக என்ன பண்ண போறேன், எனக்காக மற்றவர்களுக்காக தான் பண்ண போறேன், அதனால அடியன் வந்த காரணமும் உமக்காக அடியன் என்ன பண்ண போறேன், எனக்காக தான் கேட்கிறேன். இது போல சுபாகு மாரீசன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ராட்சசால் நான் யாகம் பண்ணணும்னு நினைக்கிறதே வந்து ரொம்ப இம்சம் பண்றா, ரொம்ப உபத்திரவம் கொடுக்குறா. அவளை அழைச்சு அழிச்சு யாகத்தை காப்பாற்றணும்னாக்கா உமது குமாரனான ஸ்ரீ ராமனை, உமது புத்திரன் ராமனை வந்து யாக சந்திரத்துக்காக அனுப்பணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கேட்கிறார். தசரதற்கோ தூக்கி வாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு பெற்றேன் இந்த பிள்ளைய, தவம் இருந்து பெற்றேன், தராளியாக இப்படி ஒரு புத்திரனை என்கிட்ட கொடுக்கணும் யாக சந்தர்ப்பத்துக்காக அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிக்கிறான் தசரதர். உம்மோடு நான் அனுப்ப மாட்டேன், ராமலட்சுமணாவே உம்மோடு நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்ற அகமேவ தனுஷ்தானி போக்தா சமரமூர்த்தனி யாவத் பிராணான் தரிஷ்யாம் தாவத்யோத்சேவிசாசரைஹி. உமக்கு யாகத்தை ரட்சிக்கணும் அப்படின்னாக்கா நாம ராவண கூப்பிடாது, ஏன்னா நான் ரொம்ப தவம் இருந்து பெற்றேன், ஒரு முகூர்த்தம் இல்லைனா கூட ராவணை விட்டு ஒரு முகூர்த்தம் இருந்தா கூட என் உயிர் போயிடும், இங்கிருந்து முக்காவணிகாலம் நீ போமாட்டேன், அதுக்குள்ள திருப்பி வர வேண்டியதாக போகும், ராமன் வந்து என்னுடைய காரியத்திற்காக திருப்பி வர வேண்டியதாக போகும், அவன் காரியம் நடக்காது அப்படின்னு சொல்லி தசரதர் சொல்ற. பாலாஸ்கிருத வித்தியஸ்த நச்சவேட்சி பலாபலம் பலாபலம் நச்சாஸ்திர பலசயுக்தா நச்சயுத்த நச்சயுத்த விசாரதா. அவன் பாலன், சின்ன பையன், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. நசாஸ்திர பலசயுக்தா, அவனுக்கு அஸ்திரபலம் கிடையாது, யுத்தம் பண்றதுக்கு அவன் சமர்த்தம் இல்லை அப்படின்னு மழுகிறார். தெரியும் தசரதனுக்கு, அவர் போய் இப்படி சொல்லுவாரா தன்னுடைய பிள்ளைக்கு அவனுக்கு யுத்தம் பண்றதுக்கு சமர்த்தம் இல்லை, அவனுக்கு அஸ்திரபலம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா தசரதன். தன் பிள்ளைதானே, ஏன் சொன்னார் அப்படின்னாக்கா தன்னை குறித்து ஆசைப்பட போறாரு அப்படின்ற பயம். விஸ்வாமித்திரர் எதனா சொல்லி தன்னை குறித்து ஆசைப்பட போறாரு அப்படின்ற ஒரு பயத்தினால அவன் சின்னவன், அவன் வந்து எந்த வித்தியும் அறியாதவன். நசவேத்தி பலாபலம் நசாஸ்திர பல சயுக்தா, அவனுக்கு அஸ்திர பலம் கிடையாது, நசயுத்த நசயுத்த விசாரதா, யுத்தம் பண்றதுக்கு அவன் அருகன் இல்லை. அப்படின்னு சொல்லி மறுக்கிறான். விஸ்வாமித்திர இடத்துல விஸ்வாமித்திர சொல்றா, ஆரம்பத்துல வரைச்சதே என்ன சொல்லுவோம், நான் உனக்கு நான் பண்றேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தற வரும்போது இப்ப என்ன சொல்றேன், எப்படி நான் கொடுக்க மாட்டேன் அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றது நியாயமா அப்படின்னு விஸ்வாமித்திர கேட்கிற. அஞ்சு காரணங்களை சொல்லி நான் கொடுக்க மாட்டேன் அனுப்ப மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்றேன். இது யாக சந்தர்ப்பணத்துக்கே அப்புறமா தானே கை கை காட்டு காணும்னு சொல்றா. முதல்லயே இந்த இடத்துலயே விஸ்வாமித்திரருக்கு நான் ராமனை அனுப்ப மாட்டேன் சொல்ற தசரதன். விப்ரயுக்தோஹி ராமேன முகூர்த்தமிக்கு நோச்சதே, ஒரு முகூர்த்தம் கூட என்னால பிரிந்து இருக்க முடியாது. அப்படி இருந்தாக்க ஜீவிதம் முனிசார்த்தூல நராமம் நேற்று மருதி, என்னால ஜீவிச்சுட்டு இருக்க முடியாது, முனிசார்த்தூல நான் ராமனை அனுப்ப மாட்டேன். எதிவா ராகவம் பிரம்மன் நேத்துமிச்சைத சதுரங்க சமாயுக்தம் அயாச்ச சகிதம் நய சதுர்ணாம் ஆத்மஜானாம் பரமிகாமம ஜேஷ்டம் தர்ம பிரதானம் ச நராமம் நேத்து மருகதி. தசரதர் சொல்ற, நாலு பேருமே எனக்கு ஆத்மஜால்தான், இருந்தாலும் இந்த நாலு பேரை காட்டிலும் ஜேஷ்டனான ராமன் இடத்துல எனக்கு அவ்வளவு பிரீதி, அதனால சர்வதா நான் ராமன் அனுப்ப மாட்டேன். அகமேவ தனுஷ்பாணி, நான் இருக்கேன், நான் வந்து உனக்கு யாகத்தை சம்ரட்சணம் பண்றேன் அப்படின்னு சொன்னாராம். விஸ்வாமித்திர சொல்ற, அது தெரியாதா எனக்கு, ராமனுக்கு ஒரு நல்லதை பண்ணணும் தானே நான் கேட்கறேன், என் யாகத்தை ரட்சணம் பண்றது இருக்கட்டும், ராமனுக்கு மேற்கொண்டு விவாகம் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்துலனால அதை மனசுல வச்சுட்டு தானே நான் வரேன். இது அந்த சொல்லல, ஆனா விஸ்வாமித்திரருடைய எண்ணம் வந்தான். என்ன அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் வந்த சமயத்துல ராஜ்யசபையில இவர் விவாகம் பண்ணணும்னு ராஜ்யசபையை கூட்டி அந்த விசாரம் பண்ணிட்டு இருக்காரு, பண்ணணும் ராமலட்சுமணனுக்கு விவாகம் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த சமயத்துல இவர் வச்சு அவருக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும் எது பண்ணா எது நடக்கும், எப்ப என்னென்ன நல்லது பண்ணணும் அப்படின்றது அவருக்கு தெரியும். அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தானே யாக சம்ரட்சணம் அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லி ராமன் ஆண்டுவோம்னு சொல்றாரு. ஆனா இவர் சர்வதா ஒத்துக்கல, தசரதர் நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நாள் ஆச்சு, ரொம்ப மரியாதையா சொல்லி பார்த்தார். அப்புறம் அவருக்கு கோபம் வந்துருக்கு, விஸ்வாமித்திரருக்கு நிறைய இருந்துக்கோம், அவன் பசங்களை வச்சுட்டு நிறைய இருந்துக்கோம் அப்படின்னு தடாலடியா சொல்லிடுறாரு. இவருக்கு பயம் வந்துருக்கு, என்னன்னா சபிச்சுட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவரும் கொடுக்க மாட்டாரோ அப்படின்னு சொல்லி, அனுப்ப மாட்டாரோ ராமனை அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் ஒரு பக்கத்துல பயம் இருக்கு. ஆனா வசிஷ்டர் இடத்துல சொல்ற, வசிஷ்டர் சொன்னா கேட்கறோம் தசரதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இன்னொரு ஒரு பக்கமா போர்ஸ் பண்றேன். அவரு வசிஷ்டர் இடத்துல போய் சொல்ற, இது மாதிரி நீர் தான் குலகுரு, நீர் சொன்னா கேட்க, ஆகினால நீர் சொல்லணும், இத்தனைக்கும் அவர் எதிரி வசிஷ்டர்ன்ற ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்காக பரவாயில்ல அவர் இடத்துல பேசிடலாம் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர் இடத்துல சொல்லி அனுப்பும்படியா கேட்கிற. அப்படின்னு சொல்லி பிராமணால் அப்ராமணால் ரெண்டு பேர் இருந்தாக்கா பிராமணா சொல்றதுதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு வேதம் சொல்றது. வசிஷ்டர்ன்றவர் பிராமணர், அப்படி இருக்கச்சு அவர் சொன்னா கேட்டார் தசரதர், அவர் சொன்ன நாயிட்டும் கேட்டார் பிராமண சேர்த்தவர்கள், அதனால வேதமும் அப்படிதான் சொல்றது. அப்படி இருக்கச்சு அவர் சொல்றத தசரதர் கேட்டார் அப்படின்றதுனால வசிஷ்டர் இடத்துல சொல்ற வசிஷ்டர் சொல்ற, ததா வசிஷ்டே ப்ருவதி ராஜா தசரத பிரியம் பிரகிருஷ்ட வதனோ ராமம் ஆதுஹாவச லக்ஷ்மணம். தசரதத்தை சொல்லி இது மாதிரி பாதுகாவலர்களிடத்தில் போய் சொல்லி மற்றவர்களிடத்தில் போய் சொல்லி ராமலக்ஷ்மண ஆசம் வர சொல்லு அப்படின்னு சொல்ற. கம்பன் சொல்ற, குருவின் வாசகம் கொண்டு கொற்றவன் திருவின் கேள்வனை கொணர்வின் சென்றன. குருவின் வாசகம் கொண்டு, குரு யாருன்னா வசிஷ்டர், வசிட்டருடைய வாசகத்தை ஏற்றுண்டு ஒற்றவனை விட்டு திருவின்கேழ்வன், திருவின்கேழ்வன் தான் ராமன். முன் சீதா கல்யாணமே நடைபெறல, ஆனா அதை மனசுல வச்சுட்டு இந்த இடம் அவர் எதுக்காக விஸ்வாமித்திரன் யாக சம்ரக்ஷணத்துக்காகவா சீதா கல்யாணம் மேற்கொண்டு நடக்க போறதுன்றதுக்காக தானே, அதை அதை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக இந்த இடத்துலயே திருவின்கேழ்வனை கொணர்வின் சென்றன. ஒற்றவனை விட்டு திருவின்கேழ்வனான ராமனை ஆகும் வரும்படியாக சொல்லு அப்படின்றதாக நியமிக்கிறார் தசரதரிடத்துல வசிஷ்டர் நியமிக்கிறார். சரி, வசிஷ்டர் சொல்லிட்டார் வேண்டா விருப்பா கொடுக்க கூடாது, அந்த அந்த வேண்டா விருப்ப காட்டலையாம், சந்தோஷமா கொடுத்தார். வசிஷ்டர் சொல்லிட்டார் பிராமண சிரேஷ்டர் குரு குலகுரு ஆகினால அவரும் கொடுத்துட்டாராம். அந்த இடத்துல கொடுக்கும்போது மகிழ்ச்சியா தான் கொடுத்தாராம் ராமனை. சபுத்திரம் மூர்த்தி உபாத்ராய ஆஜா தசரத பிரியம் ததோ குஷிக புத்ராய சுப்ரீதேனாந்தராத்மனா. பெருமாளுடைய உச்சி முகர்ந்து ராமனுடைய உச்சி முகர்ந்து கொடுத்த அனுப்புறாராம் தசரதர். சபுத்திரம் மூர்த்தி உபாத்ராய, மூர்த்தினா உச்சி, உச்சி முகர்ந்து அவ்வளவு பிரீத்தி ராமனிடத்துல, பிரியறதுக்கு மனசு இல்லை. சரி, பிராமணோத்தவர் வசித்தர் குலகுரு அவர் வந்து நியமிச்சிட்டார், வேற வழி இல்லை, அனுப்பணும்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்புறார். யாக சம்ரக்ஷணத்துக்காக விஸ்வாமித்திரரோட ராமலக்ஷ்மணோட அனுப்புறார். ததோ குசிக புத்திராய அப்படின்னு அவனுக்காகவே விஸ்வாமித்திரருக்காகவே கொடுத்தார். இப்ப லாண்டரியில நம்ம துணி போடுறோம், ரெண்டு விதமா இருக்கு, கொடுக்கறது ரெண்டு விதம் இருக்கு. லாண்டரியில துணி போட்டோம்னாக்கா அவர் அதுல வெளுத்து கொடுக்கணும், அந்த மண்ணா நமக்கு வெளுத்து கொடுக்கணும், அது அவருக்காக இல்லை. அதே பண்ணாங்க நம்ம தீபாவளிக்கு வஸ்திரம் கொடுத்தாங்க, அது தீபாவளி ஏன்னா அவளுக்கே கொடுத்துருக்கு. நான் இந்த இடத்துல இந்த சம்ஸ்கிருத வடமொழியில இது ஒண்ணு உண்டு, பதவும் புசிக்கமுத்ராய அப்படின்னு சொல்லி சதுர்த்தி வேற்றுமையில நான்காம் வேற்றுமையில சொன்னாக்கா அவருக்காகவே கொடுத்தார் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் கம்பம் அந்த இடத்துல சொல்ற வந்த நம்பியை தம்பி தன்னோடும் முந்தை நான்மரை முடித்து காட்டி நல் தந்தை நீ தனித்தாயும் நீ இவருக்கு எந்த தந்தன் நீ எந்த செய்தான் ததோ குசிக புத்திராய அப்படின்றத வால்மீகி சொன்னதை அனுசரித்து இந்த சொல்ற குசிக புத்திராய அப்படின்னா குசிகருடைய புத்திரனான விஸ்வாமித்திரருக்காக ராமலட்சுமணாலே கொடுத்தார் அப்படின்னு அவருக்காக கொடுத்த என்ன மேற்கொண்டு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்றதுக்காக. அப்ப சொல்லிச்சு தந்தை நீ கனித்தாயு நீ, நான் கொடுத்துட்டேன், இனிமே பெற்று நீர்தான் அவளை காப்பாற்றும், உங்க நம்பிதான் நான் வந்து ராமலட்சுமணால அனுப்புறேன், நீர்தான் அவளை காப்பாற்றும். தந்தை நீ தனித்தாயும் நீதான், தந்தையோ நீ தந்தையும் சரி தாயாவும் நீதான், எந்த தந்தையும் நீ எந்த செய்கை என்றான் அப்படின்னு சொல்லி தசரதர் வந்து அவருக்கு கொடுத்த அனுப்புறது ராமலட்சுமணால. குசிக புத்திராயம் சொன்ன இந்த இடத்துல மகாமுனியும் சொல்லல, விஸ்வாமித்திரமும் சொல்லல, பதப்பிரயோகங்களை இந்த ரசிக்கணும். அந்தந்த இடத்துல எவ்வளவு சூட்சமா சொல்ற அப்படின்றது நம்ம ரசிக்கணும். குசிகன், குசிகன்றவர் விஸ்வாமித்திரருடைய அப்பா தகப்பனார். அவர் வந்து உண்மை கொடுத்தனுப்பும் போது, கொடுத்தனுப்பும் போது விஸ்வாமித்திரரான உண்மை கொடுத்தனுப்பும் போது என்ன சொல்லி கொடுத்தனுப்புவாரோ அதை போல உனக்கு நான் சொல்லி அனுப்புறேன், இப்படிதான் சொல்லியிருப்பார். உண்மை எங்கன்னா கொடுத்தனுப்புறாருன்னா இது மாதிரி உதாரணமா வேற எங்கயோ இது யாரு அப்ரட்சணம் பண்ற, அது போல அவர் வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல காரியமாக உங்க கேட்டாருனாக்கா அப்ப குசிகர் என்ன பண்ணுவாரு, ஜாகிரதா பார்த்துக்கோவேன் இல்லையே அப்படின்னு சொல்லி அனுப்ப மாட்டாரா. ஆகினால அது போல நானும் சொல்லி அனுப்புறேன், அதை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக ததோ குசிக புத்திராய. ஏன் மகாதேஜா விஸ்வாமித்ரா மகாமுனிகி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பதங்கள் எல்லாம் வந்தது. இங்க வச்சு குசிகபுத்ரா அப்படின்னு சொல்றதுக்கு காரணம்னாக்க இதை சுட்டி காட்டணும். குசிகர் என்ன பண்றாரு, உங்க என்னன்னா அனுப்பணும்னாங்க, என்ன சொல்லி அனுப்பியிருக்க வேற ஒருவருக்கு அனுப்பும் போது இது மாதிரி என் பிள்ளைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்ல மாட்டாரா? அதே போல தந்தை நீ தனித்தாயினி. இப்ப இந்த யார சம்பிரதாயம் வெறும் நீதான் தந்தை, நீதான் தாய் ஆடு ராமலட்சுமணனுக்கு, அதனால நீ பார்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி அனுப்புற தசரதர். அந்த இடத்துல வேண்டாம் விருப்பா கொடுத்த அனுப்பல, ராமலட்சுமணால சந்தோஷமானதான் அனுப்பிச்ச. பிற்பாடு இவர் விஸ்வாமித்ரர் இவர் ரெண்டு பேரும் ஆகிட்டு கிளம்புற சித்தாசிரமன்னு பேரு, யாகம் பண்ற இடத்துல பேரு சித்தாசிரமம் பேரு. அந்த சித்தாசிரமத்தை நோக்கி புறப்பட்டார். கொஞ்ச தூரம் போனார் ராமலட்சுமணர். இவர் ரெண்டு பேரும் விஸ்வாமித்ரருக்கு நிழல் போல இருந்தாலும், எப்படி இருந்தாலும் நிழல் போல, நிழல் நம்ம அசைஞ்சா அசையும், உட்காந்தா உட்காரும், நின்றா நிற்கும், நிழல பார்த்துருக்கோம் இல்லையா? அது போல விஸ்வாமித்ரர் நின்றா அவள் நிற்பாளும், உட்காந்தா அவள் உட்காருவாளும், அது மாதிரி நிழல போல இருந்தானா ராமலட்சுமணன். ரொம்ப தூரம் போனா ஒன்றரை யோஜனை தூரம் போனாலும் சரைவு நதி கரையில் இருக்கான். அயோத்தியிலிருந்து கிளம்பி ஒன்றரை யோஜனை தூரம் சரைவு நதி கரையில் இருந்திருக்கா. அத்தியர்த்தயோஜனம் தத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரா விஸ்வாமித்ராபியபாஷத. ஒன்றரை யோஜனை தூரம், ஒன்றரை யோஜனைனா கிட்டத்தட்ட 16 கிலோமீட்டர் கணக்கு. அயோத்தியிலிருந்து 16 கிலோமீட்டர் இந்த பசங்களை ஆகின்ற போயிருக்க. 12 வயசு வாழ்க்கு ராமலட்சுமணருக்கு. இந்த வயசுல அவள 16 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 1.5 யோஜனைனா 16 கிலோமீட்டர் ஆகின்ற போயிருக்க. அங்க போகும்போது விஸ்வாமித்ரருக்கு ஒரு மன கிளேசம் ஏற்பட்டுதான். பசங்களை இது மாதிரி நடத்தி போகிறோம், ஆட்டம் போறோமே, அவள் களைப்பு இருக்காரா அப்படின்னு சொல்லி களைப்பாரம் அப்படின்றதுக்காக அங்க ராமேதி மதுராம் வாணி விஸ்வாமித்ரோபியபாஷத. ராமன்னு பேரு, அந்த ராமன்ற சப்தத்தை சொல்லி அழைக்கிறாராம். ஆச்சரியமான பேரு ராமன்றது. இவருக்கு தெரியும் ராமன் எப்பேற்பட்ட பேருன்றது. ஆனா வசிஷ்டர் இவருக்கு எதிர் வேண்டியோ அவர் வச்ச பேரு, இத கூப்பிடலாமா வேண்டாமா, இல்லட்டா வேற எதனா ராவண தவிர்த்து வேற எதனா எவ்வளோ பேர் இருக்கு, சஹசிரநாமத்துல எவ்வளோ பேர் இருக்கு, அந்த எதனா ஒரு பேரை சொல்லி நம்ம கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்தாராம். ஆனா எதுவுமே அவருக்கு சரி பண்ணலாம். ராமநாமத்தை காட்டணும் யாருக்கும் வசந்தது இல்லை. வசிஷ்டர் யார் சொல்லியிருந்தாலும் எதையே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, ராமன்ற சப்தம் அப்பேற்பட்ட அந்த திருநாமத்தினுடைய அந்த அபாவம் இருக்கு, அது கூப்பிட சேவே அவ்வளவு அழகு. ராமேக்கு மதுராம் வாணிங்க, மதுரமா இருக்கு ராமன்ற சத்தம். அதனால அவருக்கே பிடிச்சு போய் ராமா அப்படின்னு கூப்பிடுறாராம். 16 கிலோமீட்டர் தொலைவு போயாச்சு. களைப்பு ஆரம்பம் அப்படின்றதுக்காக ராமா அப்படின்னு கூப்பிடுறாங்க பசங்களை. உடனே அடியன் அப்படின்னு சொல்லி நிற்கிறாராம். அந்த ராமேக்கு மதுராம் வாணி அப்படின்னு சொன்னான். அப்பேற்பட்ட பேர் அது மதுரான வாழ்ந்த ஆச்சரியமான திருநாமம். ஆழ்வார் அனுபவங்கள் எல்லாம் இதெல்லாம் ரசிக்கணும். நம்ம காசின்வாய் கரம் விற்கிலும் தரவாது மாற்றலில் சோரிட்டு தேசவார்த்தை படைக்கும் வண்டியினார்கள் வாழ் திருக்கோட்டியூர் கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியாய் குரலா என்று பேசுவார்கள் தன்மை உத்தவம் பெறுவார்களே அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார். கேசவா புருஷோத்தமா கிளர் சோதியா குரலா அப்படின்னு பெருமாளை கூப்பிடணுமா. அப்படி கூப்பிடுற பாகவதோத்தமர்கள் என்ன விற்கவும் விற்கலாம், நான் அவளுக்கு அவ்வளவு தாசனா விற்கணும்னா என்ன அர்த்தம், தாசனா போடுவேன் அவளுக்கு பெருமாளுடைய திருநாமத்தை அவ கூட்டானாக்கா அவளுக்கே நான் தாசனா போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. அது போல ராமா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அந்த வார்த்தையை சொல்லிட்டா நம்மெல்லாம் தாசனா போயிடும். அது அங்க உணர்த்துறாரு விஸ்வாமித்ரர், ராமேச்சி மதுரா வாணி அப்படின்னு சொல்லி. அது மாதிரி கேசவா புருஷோத்தமா அப்படின்ற திருநாமங்கள் எப்படியோ அது போல ராமா ராமன்ற சப்தம் அவ்வளவு வசந்தது அப்படின்றத ஆழ்வார் அனுபவம் மூலமா இது தெரிஞ்சுக்கலாம். இவாளுக்கு கலைப்பு இல்லை, அவருக்கு கலைப்பு வந்தது அவருடைய கலைப்பு ஆரம்பத்துக்காக விசாரித்த ராமான்ற சப்தத்தை சொல்ற அந்த திருநாமத்தை கூப்பிட்ட உடனே அவருக்கு எல்லா கலைக்கும் போயிருந்தான் விஸ்வாமித்ரருக்கு. சுவாமி தேசிகனும் ரமாதைத்த ரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே ஸ்ரீக்ரமஜனார்த்தனத்யுகநாதநாராயண இதீவ சுபகாரிய படதி நாம தேயானி தே நதஸ்யமவஸ்யதா நரகபாத பீதிக்குதா. ரமாதைத்த ரங்க பூ ரமண கிருஷ்ண விஷ்ணோஹரே த்ரிவிக்ரம ஜனார்த்தன தெய்வநாத நாராயணா அப்படின்னு சொல்லி பெருமாளை கூப்பிடுங்கோ அப்படின்னு சொல்ற. பெருமாளுடைய திருநாமத்தை இது மாதிரி சொல்லுங்க, நாம சங்கீர்த்தம் மாட்டும் பண்ணுங்க. அப்படி பண்ணாக்கா இதீவ சுபதா சுபதானிய படத்தி நாம தேயானிட்டு திருநாமங்களை சொன்னாக்கா யமப்பட்டாலும் பயந்து போயிடுவோம், யம திங்கராலும் பயந்து போயிடுவோம். இந்த நாமத்தை சொன்னோன்னே சொன்னோம்னா யம திங்கரும் பயந்து போயிடுவாளாம். நமனம் முற்கலனும் பேச நரகர் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அவனதூர் அரங்கம் என்னாத அயர்த்து விழுந்தையமாந்த கவலையுள் உட்படுகின்றார் என்று அதனுக்கே கவல்கின்றேனே. கண்டபடிப்படியாக சாதிக்கிறார் திருமலையில நமனும் முற்கலனும் பேச நரகர் நின்றார்கள் கேட்க. நமன் யமன் அவன் பேசிட்டு இருக்கார் யமதிங்கராளோட, இவனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு நரகில் நின்றார்கள் கேட்க. நரகத்துல நின்று பேசிட்டு இவ அரங்க அவனதூர் அரங்கம் என்னாது அயர்த்து விழுந்து அறியமாந்தர் ரங்கநாதனுடைய ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லச்சேவே அந்த நரகமே சொர்க்கமா மாறிவிட்டோம். அது போல இந்த ராமனுடைய திருநாமம் அவ்வளவு பிரபாவத்தை உடையது. ராமேதி மதுராம் வாணிம் அப்யம் விஸ்வாமித்ரோபியபாஷத. அப்படி ராமனுடைய திருநாம பிரபாவம் அப்படி இருக்காம் ராமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கலப்ப ஆட்டத்தான் விஸ்வாமித்ரர் அவளுக்கு கலப்பு இல்லையா, ராமனுக்கோ லக்ஷ்மணுக்கோ அவ்வளவு தூரம் வந்தது கலைப்பு இல்லையா, ராமான்ற திருநாமத்தை சொல்லி தன்னுடைய கலைப்பை வந்து போட்டிருந்தாராம் விஸ்வாமித்ரர். அப்ப இந்த பசங்களை பார்த்தவுடனே அவருக்கு கொஞ்சம் விராமம் எடுத்துக்கோங்க, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அதனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்டுனப்போ சித்தாசிரமத்தை நோக்கி புறப்படுவோம் அப்படின்னு சொல்லலாம் சொன்னாரா. சரை நதிக்கரையில ராத்திரி படுத்துட்டு இருக்கா, புல் தரதான் பெட்டு கிடையாது, ராஜகுமாரானதா எப்படி அவளை வந்து போயிடுச்சுட்டு இருப்பா, நம்ம ஒரு மாதிரி புல் தரையில படுத்து விட்டுருக்கோமே பசங்களை ரொம்ப கஷ்டப்படுறாராம். கூட்டு சீக்கிரமா போய் ராம லட்சுமணா கிட்ட போய் சொல்ற விஸ்வாமித்ர போய் ஆசிரமம் பண்ணிட்டு வாங்க, பலா அதி பலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்றேன். அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணாக்கா எந்த சிரமமும் தெரியாது, பசி இருக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது. அது அதுக்கு அதிதெய்வத்தை பலாகுகளாக அந்த மந்திரத்துக்கு அதிதெய்வத்தை சூரியநாராயணன் அவரை குறித்து அந்த மந்திரத்தை சொன்னோம்னாக்கா இந்த கஷ்டங்கள் வராது அப்படின்றதுக்காக இந்த பசங்களுக்கு விஸ்வாமித்ரர் கூப்பிட்டு சீக்கிரம் ஆச்சரணம் கூட்டு வாங்க, உங்களுக்கு பலாதி பலா அப்படின்ற மந்திரத்தை உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்றேன். கிரகாணவத்த சலிலம் மாபூத்கால விபரியய மந்திரக்ராமம் கிரகாணத்வம் பலாமதி பலாம் ததா நஸ்ரமஹ நஜ்வரஹ நஜ்வரஹ வாச்சே நரூபஸ்ய விபரியய நசசுப்தம் பிரமத்தம் வா தரிசயிஷ்யந்தி நேருதாஹ சுத்தி பாசேன தே ராம பவிஷ்யே தே நரோத்தம பலாமதி பலாம் செய்வ பதத பதி ராகவ நஸ்ரமஹ ஸ்ரமம் இருக்காது நஜ்வரஹ ஜலம் இருக்காது. இந்த மந்திரத்தை நீங்க உபதேசம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த கஷ்டங்கள்லாம் இருக்காது. நஸ்ரமஹா நஜ்வரஹா நச்ச சுத்தம் பிரமத்தம் வா சுத்தி பாசே நதேராம பவிஷ்யத்தே நரோத்தம அசி தாகம் எதுவும் இருக்காது. இந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன். ததோ ராம ஜலம் ஸ்ருத்வா பிரஹிஷ்டவதன ஸ்ருதிஹி பிரதிஜக்ராஹதே வித்யே மஹர்ஷே பாவிதாத்மனஹ குரு காரியாணி சர்வாணி நியுஜ்ய பிஷிதாத்மஜே ஊஷஸ்த்வா ஊஷஸ்தாம் ரஜனீம் தத்ர சர்வ்யாம் சுசுகம் தயஹ. ஆச்சமணம் பண்ணிட்டு வர உபதேசம் பெற்றுகிறார் விஸ்வாமித்திர இடத்துல. அதை பெற்றுண்ட உடனே அவளுக்கு இவ்வளவு தூரம் வந்த களைப்பே தெரியலையும். சுகமா இருந்துதான் ராத்திரி படுத்து உறங்கும் போது அந்த புழுத்தரையும் அவளுக்கு சுகமா இருந்துதான், சிரமம் தெரியாத இருந்துதான். மேற்கொண்டு அதுக்கப்புறமா கௌசல்யா சுப்ரஜாத்தி பொழுது குளம் கொடுத்து அன்னைக்கு சரை நதிக்கரையில அங்க படுத்து படுத்துன்ற உடனே இன்னைக்கு ராத்திரி முடிஞ்சு வாழலாம் உறங்கின உடனே ரெண்டு மூணு யாமம் ஆன உடனே பொழுது புலர்ந்துட்டு விஸ்வாமித்திர சொல்றார் கௌசல்யா சுப்ரஜா காம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்த்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்யிதம். இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லலாம் விஷயம், எவ்வளவு வேணாலும் உபன்யாசம் பண்ணலாம், ஆனா நமக்கு யாக சம்ரக்ஷணம் தான் விஷயம் இன்றைய தினம். அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். சுப்ரஜையே நல்ல குழந்தையே ராமபூர்வா சிந்தியா பிரவர்த்ததே பொழுது புலர்ந்து விட்டது, கலைப்பு ஆரம்பி எழுந்துக்கொண்டும் உங்களுக்கு இவ்வளவு தூரம் அந்த சிரமம் இருக்கும், அந்த களைப்பெல்லாம் போக்கின்றி எழுந்துக்கொண்டும் ராமனை மாத்திரம்தான் சொல்ற லக்ஷ்மணர் அதில் அடங்கும், அவர் படுக்கையா இருந்துட்டார், அதனால ராமனை மாத்த அந்த ராத்திரி படுக்கையா மாறிட்டார் லக்ஷ்மணர், அதனால லக்ஷ்மணன் இருக்கலையாம் ராமர் மாத்திரம் இருக்கிறார். கௌசல்யா சுப்ரஜாராம் பூர்வா சந்தியா பிரவர்த்ததே சந்தியா காலம் வந்திருக்கு உத்திஷ்ட நரசா தூள மனிதனும் சார் தூளம் புலின்னு வாண்டாளா கணக்குல புலி அப்படின்னு வாண்டாளா, அது போல மனுஷால புலி ராமன் உத்திஷ்ட நரசா தூள எழுந்து உத்திஷ்ட கர்த்தவ்யம் தெய்வமான்யிதம் சந்தியாந்தனாதி காரியங்கள் மேற்கொண்டு நம்ம பண்ணணும், அதனால உத்திஷ்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையா எழுதுறாராம் விஸ்வாமித்திர. உத்திஷ்ட நரசா தூள என்ன இவருடைய இந்த வாக்கியத்தை கேட்டு ஆச்சாரியாளுக்கும் ரொம்ப ஆசையம், இதை போல வாழலாம இருக்கணும்னு ஆசைப்படலாம். அதில் சுவாமி தேசிகன் கேட்கணும் அனுபிருத பரிவந்தைஹி ஆதிதா மந்திராயாக கனக வளையமுத்ராம் கண்டபாகேந்திரதானா பணிபதி சயனீயா உத்தம் பிரபாதே வரத சத மந்தர் மானசம் சன்னிதேயா அப்படின்னு சொல்லி அந்த பிரபோத சமயத்தில் பெருமாளை எழுப்பி அந்த பெருமாள் தாயாருடைய வளையல் பட்டிருக்கும் அந்த இடத்துல திருமார்பில் அந்த சேவையை செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுறார் தேசிக. யாவின்ய பேதி எதுநாத மூச்ச அப்படின்னு சொல்லி இந்த கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வான்னு சொல்லி இவர் பண்ணிட்டார் எழுப்பிட்டார் இவர் விஸ்வாமித்திரன். அதனால தேசிகனுக்கு என்னன்னா கிருஷ்ணர் எழுப்பணும்ட்டு, அதனால யாவின்ய பேதி எதுநாத மூச்ச அப்படின்னு சொல்லி யாதவாபிதயத்தில் கிருஷ்ணர் எவர் எழுப்புற இவருக்கு ஆசை வந்துட்டான் எழுப்பணும்னு சொல்லிட்டு இவர் இவர் எழுப்புறதை பார்த்து அவருக்கு கிருஷ்ணர் எழுப்பணும்னு ஆசை வந்துட்டான். அதே போல அனிபுத பரிகாரம் தேதி கிருஷ்ணாவதாரம் தானே, ராமன் கிருஷ்ணன் ரெண்டும் ரெண்டும் தான் சேர்ந்துட்டு தான் வரதன் இருந்தாலும் கிருஷ்ணாவதாரம் தான் அதிகமா அனுபவிக்கிறது சுவாமி தேசிகன். அனிபுத பரிகாரம் தேகி அப்படின்ற ஸ்லோகத்தினால அந்த பிரபோத காலத்துல விஸ்வரூப சேவையை செய்யணும் அப்படின்னு சுவாமி தேசிகனுக்கு ஆசை. இது மாதிரி கௌசல்யாஸ் பிரதான்றத இந்த இந்த ஒரு ஸ்லோகத்தினால நம்மளுடைய பூர்வாச்சாரியர்கள் தான் பெருமாளுக்கணும்னு ஆசை. அதனால எவ்வளவோ ஸ்லோகங்கள் அது மாதிரி அந்த விஸ்வரூப காலத்துல அனுசந்திக்கக்கூடிய அனுசந்திக்கும்படியான ஸ்லோகங்கள் இதனால நமக்கு கிடைச்சது. அந்த காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே பூர்வா சந்தியா அந்த சந்தியா காலங்கள் சந்தியா காலத்துல பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் முடிஞ்ச உடனே பாடக வணக்கத்துக்கு பாடக வனத்துக்கு போகணும். அந்த போகச்சு நுழைவச்சே சொல்ற விஸ்வாமித்திரர் இந்த தாட்டகன்ற ஒரு பெரிய ராட்சசி இருக்கா, இவளை கொல்லணும், இவளை வதம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி அந்த சரைவு நதியை வந்து கம்பர் வர்ணிக்கிறார், அங்கேயும் கிளம்புறாரு இல்லையோ, கிளம்புறச்சு அந்த சரைவு நதியை தாண்டி போறதுக்கு மனசு வரலையா விஸ்வாமித்திரருக்கு. அந்த இடத்த கம்பன் வர்ணிக்கிறார், கல்லிடை பிறந்து போந்து கடலிடை கலந்த நீத்தம் எல்லையில் மறைகளாலும் இயம்பரும் பொருள் ஈடு என்ன தொல்லையில் ஒன்றேயாது துறை தரும் பரந்த சுற்றி பல்பரும் சமயம் சொல்லும் பொருளும் போல் பரந்ததன்றே. என்னன்னா எம்பெருமான் சிருஷ்டிக்கு பின்னாடி பலவிதமா இருக்கான், பர குருக விபக அந்தரியாமி அச்சாவதாரம்னு பல நிலைகளை எடுக்கிறான். அவரை வந்து பலவிதமா வந்து ஸ்தோத்திரம் பண்றா பல பேர். அப்படி இருக்கச்சு பிரளயத்துக்கு அப்புறம் பரம்பொருள் அவன் ஒருவனாவே இருக்கான். ஏகோ அவை நாராயண ஆசி அப்படின்னு சுத்தி சொல்றது. சிருஷ்டிக்கு முன்னாடி இப்படி இருந்தான், பிரளயத்துக்கு பின்னாடி இப்படி இருந்தான், ஏகோ அவை நாராயண ஆசி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா இருந்தான். சிருஷ்டிக்கு அப்புறம் பலவாறாக ஆனான், பகுஸ்யாம் பிரஜா ஏகேதி அப்படின்னு சுத்தி சொல்றது. பலவாறாக நான் ஆளப்படுவேன் அப்படின்னு திருமாலே சங்கல்பிச்சு பலவாறாக இருக்கான். அவர்களையும் இவ்வளவு நிலைகள் பர வியூக விதோ அந்தரியாமி அச்சாவதாரம் சொல்லி அந்தந்த அதிகாரிகளை கேட்ட மாதிரி இவ்வளவு நிலைகள் அவனை இப்படி இப்படிலாம் உபாசனம் பண்றா பல பேர் இப்படி பலவிதமாக இருக்க அவன் ஒருவனே பரம்பொருளாக சிருஷ்டி பிரளயத்துக்கு அப்புறம் இருக்கான். அது மாதிரி இந்த சரைவு நதி குளம் குட்டை அதுபோல பலவிதமா பிரிஞ்சு இருக்கு. நதியா போறது, கால்வாயாக போறது, குளத்து குளமாக இருக்கு, குட்டையாக இருக்கு, கடைசியில போய் சமுத்திரத்துல போய் சேரட்டும். அந்த அழக கம்பன் வந்து இப்படி வந்துட்டார். எப்படி பெருமாள் சிருஷ்டிக்கு அப்புறம் பலவாறாக இருந்தாலும் கடைசியில் சிருஷ்டி பிரளயத்துக்கு அப்புறம் பிரளயம் வந்த பிறகு ஏகோவை நாராயண ஆசித்து சொல்லி எப்படி ஒன்னா ஆனானோ அது போல குளம் கொட்டை கால்வாய் அப்படின்னு சொல்லி பலவிதமாக பிரிஞ்ச இந்த சரைவு நதி அழகான நதியானது அந்த சமுத்திரத்துல போய் ஒன்னாக ஆழ்ந்து வந்து அவ்வளவு அழகா அத்தியாசரியமா வர்ணிக்கிற கம்பன். அத அப்பேற்பட்ட அந்த நதியை தாண்டி போறதுக்கு மனசு அல்ல, அத வணங்கின்றே அத வணங்குங்கோள் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர் சொல்லி அத வணங்கின பிற்பாடு சித்தாசிரமத்துக்கு போக வேண்டும். அதுக்கு முன்னாடி தாட்டக வதத்தை பண்ணணும். இதுவும் ஒரு காரியமாச்சு. தாட்டகேந்திரவோ 1000 யானைகளுடைய பலத்த உடையவள், அவளை வதம் பண்ணலனாக்கா இந்த லோகம் அழிந்து போயிடும். இந்த லோகத்தை ரட்சணம் பண்ணணும்னாக்கா அவளை வதம் பண்ணணும். ராமன் சொல்ற ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணுவதா, இவர் தர்மாத்மா, ஒரு ஸ்திரீயை போய் எப்படி வதம் பண்றது அப்படின்னு பயந்தரான். நான் வசிஷ்டர் கோபிச்சுக்கார், உங்க பேச்ச கேட்டு நான் அவ்வளவு தூரம் வந்தனை காட்டுக்கு, இதுதான் நீ சொன்ன காரியமா, ஒரு ஸ்திரீயை போய் வதம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிற. சாத்துருவர்ணத்துல இருக்கிற மனுஷாலெல்லாம் வந்து காப்பாற்றப்படணும் அப்படின்னாக்கா இந்த காட்டகையை நீ வதம் பண்ணிதான் ஆகும், வேற வழி கிடையாது, நீ என்ன வேணாலும் சொல்லுங்க. உங்க தோப்பனார் வந்து என்னிடத்துல தந்தையும் நீ தாயும் நீதான் அவளுக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்ட. தந்தை சொல்லிக்கும் மந்திரம் இல்லை, இப்ப சரிக்கு நான் தான் உனக்கு தோப்பனார், நான் சொல்றது கேட்டு தந்தை சொல்லிக்கும் மந்திரம் இல்லை, ஆனா வேற வழியே கிடையாது, வழிதான் ஆகும், காட்டனையே வர வழிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் கட்டளை என்றார், ஆக்யானிக்கிறார். ராவணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்ல, சொல்லிட்ட நியமிச்சிட்ட. ராகவ பிராஞ்சலி பூத்வா சத்யுவாச திருடவிரத அஞ்சலி பண்ணி திருப்பி சொல்றாரு. வேற வழி இல்ல, பித்ருவச்சன நிர்தேசாது சிது அவர் சொல்லி நீர் என்ன ஆகும் வந்திருக்கு, ஆகினால நீர் துவக்கணாராது இருந்து நியமிக்கிற காரியத்தை நான் பண்ணிதான் ஆகணும். பித்ருவச்சன கௌரவாது, அதுக்கு என்ன கௌரவமோ அந்த கௌரவத்தை கொடுத்து நான் உமக்கா நீர் சொன்ன காரியத்தை நான் பண்ணணும். வச்சனம் கௌசிகத்து இத்திகாத்தவியம் அபிசங்கையா, சங்கை இல்லாத எந்த சந்தேகமும் இல்லாத இவர் ராட்சசி பெண், ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமா அந்த இடத்துல பண்ணிதான் ஆகணும் அவர் சொல்லிட்டார். இதனால ஒரு குத்தமும் இல்லை, எந்த தோஷமும் இல்லை, வசித்தர் உன்ன கோபிக்க மாட்டார், நான் சொல்றேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஆகினால இத்தி கர்த்தவ்யம் அபிசங்கையா, சந்தேகம் இல்லாத இறங்கிட்டார் ராமன் நாடகையை வதம் பண்றதுக்கு. அனுசிஷ்டோஸ்மி அப்படின்னார், இவர் என்ன சொல்றாரோ அதை பண்றேன், நீங்க என்ன சொல்றாரோ அதை பண்றேன். அனுசிஷ்டோஸ்மி அயோத்தியாயாம் குருமத்தே மகாத்மா கரிஷ்யாமி சந்தேக, எந்த சந்தேகம் இல்லாத கரிஷ்யாமி செய்கிறேன். தாடகாவதம் உத்தமம், தாடக வதம் பண்றது உத்தமம், இந்த இடத்துல வேற வழி கிடையாது, பண்ணிதான் ஆகும். இல்லைன்னா லோகத்தை ரட்சணம் பண்ண, ஆயிரம் யானை பலம் பொருந்தியவள், அவள் நினைச்சா இந்த லோகத்தை அப்படியே ஒழுங்கலாம், லோகத்துல இருக்க சிருஷ்டி பண்ணப்பட்ட ஜீவன்கள் எல்லாம் தன்னுடைய பசி ஆரத்திற்கு தான் பிரம்மாவே சிருஷ்டிச்சிருக்க அப்படின்னு நினைச்சிருந்து அவள் இருக்கா, அப்படி இருக்கச்சே நீ வந்து அவளை கொல்ல மாட்டேன்னுட்டாக்கா எப்படி அது நியாயமா? இருக்க ஜீவன்கள் மொத்தம் பிரம்மா எனக்காக தான் சிருஷ்டிச்சிருக்கன்ற அவளுடைய நினைப்பு அப்படி இருக்கு. காடகைக்கு எவ்வளவு கோரமா இருக்கா பார் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ராமர் காடகாவதம் உத்தமம் சொல்லி அறிவிட்டார். காடகாவதம் பண்றது உத்தமம் சொல்லிட்டார். லக்ஷ்மணரை பார்த்து சொல்ற தாட்டகையோட கோரமான உருவத்தை பார்த்து லக்ஷ்மணா பார் எப்படி இருக்கா பார், பயமா இருக்கு உக்ரமா இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே வந்து இவர் சொல்ற ஹூங்காரம் பண்ணி விஸ்வாமித்ர போ அனண்ட போ தாடகைய சொல்ற கேட்கல பயப்படாதீங்களோ ராமலக்ஷ்மணுக்கு சொல்ற நீங்க பண்ணுங்க நான் பக்கத்துல இருக்கேன்ட்டு. ஒரு பக்கம் தாட்டகைக்கும் பயம் இருக்கான், இவர் என்ன சபிட்டுக்கு போறாரு தபஸ்வி அப்படின்னு ஒரு பயம் இருக்கான். இருந்தாலும் அவர் வந்து சபிச்சா போகணும், தாடகரை அழிடுவார், ஆனா ராமலட்சுமணால முன்பு அழிக்கணும்ட்டு என்னமா விஸ்வாமித்திர இருக்கு அழுகினர். முதல்ல கைய வெட்டினர், ஒரு சரத்தை போட்டு ராம லட்சுமணர் வந்து மூக்க இருக்க காத அறுத்த லட்சுமணர் அப்பா ஊந்துட்டான். அம்பாவ வர்ஷிக்கிறாளாம், ரத்தமாக கொட்டுறதான். பதிலுக்கு ராமனும் சரத்தை வர்ஷிச்சாராம், அம்பு மழை போயிச்சாராம். பிற்பாடு அவருடைய கையை வெட்டினர், லக்ஷ்மணர் வந்து மூக்கருத்த கீழே உந்துட்டாராம், தாடக வதமாச்சு. அதை தொடர்ந்து சித்தாசிரமம் போனோம். இதுதான் காரியமே, யாக சம்ரக்ஷணம் பண்ணணும், அதுக்காக தான் ஆயுஷன் வந்தார். தசரதர் எடுத்து போராடி ஆக்ஷன் வந்த ராமலட்சுமணால சித்தாசிரமத்துக்கு போக போறார். சித்தாசிரமன்றது எப்பேற்பட்ட இடம்னா, நாராயணன் நரநாராயணன் தபஸ் பண்ண இடம், வாமனன் அவதாரம் பண்ண இடம். இவருக்கு பூர்வாசிரமமா பரிஹாசம் பண்றார். யாருக்கு? ராமருக்கு பூர்வாசிரமமா, பூர்வ அவதாரத்து பூர்வாசிரமம் இருந்தது. பூர்வ ஆசிரமம்னா கிரகஸ்திர ஆகும்போதே முன்னாடி பிரம்மச்சாரியா இருந்த அப்படின்னு சொல்லலாம். அது பூர்வ ஆசிரமம்னா பூர்வ அவதாரம்னு சொல்லலாம். வாமன அவதாரம் பண்ண இடம் அது, அப்பேற்பட்ட உயர்ந்ததான இடம். எவ்வளவோ இடம் இருக்கச்சு, இவ்வளவு மகா ஆரண்யத்துல போய் இந்த யாகம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ராமன் கேட்கிறானா, என்ன காரணம் அப்படின்னாக்கா இந்த இடம் அவ்வளவு வசந்ததான இடம், அதனால இந்த இடத்துலதான் புண்ணியாகும், அதற்காக தான் இவ்வளவு தூரம் உங்களை ஆட்டின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர சொல்ற. சித்தாசிரமத்தை புரிந்தாலாம் ராமலட்சுமணரோட அந்த சித்தாசிரமத்துக்கு நுழைஞ்ச உடனே அங்க இருந்த முனிவர்கள்லாம் தம் திருப்பா முனையா எல்லா முனிகளும் பார்க்கலாம் பார்த்த உடனேவே விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணால உற்பத்திய உற்பத்திய சகசா விஸ்வாமித்திரம பூஜைன்னு கண்டோம் கண்டோம் அப்படின்னு சொல்லி அவளை அழைச்சிட்டு ஓடி ஓடி வந்து போட்டி போட்டு உபச்சாரம் பண்றாளாம் விஸ்வாமித்திரருக்கு. உற்பத்திய உற்பத்திய சகசா விஸ்வாமித்ரம பூஜைன்னு பூஜிக்கிறாளாம். ததைவ ராஜபுத்ராப்யாம் அகுர்வன் அதிதிக்ரியாம் அத்யைவ தீக்ஷாம் பிரவிஷ பத்ரந்தே முனிபுங்கவ. ராஜபுத்திரர்களான ராமலக்ஷ்மணால வந்து அதிதி சத்காரம் பண்றாளாம் கூப்பிட்டு அங்க இருக்க முனிவர்கள்லாம். அப்புறம் அந்த சித்தாசிரமத்தில் தலைப்பாடுறார் விஸ்வாமித்ர ராமலட்சுமணன். அத்தெய்வ தீட்சாம்ன்ற விஷ சத்த நேரம் பொறுத்து நாம அன்னைக்கே கேட்கிறாராம். அத்தெய்வ தீட்சாம்ன்ற விஷ பத்ரந்தே முடிப்புங்க, யாகம் பண்ணணும்னு சொன்னாரு, யாக தீட்சையை பெற்றுக்கலாமே ஆரம்பிக்கலாமே, அத்தெய்வ இன்னைக்கே பண்ணலாமே, சித்தாசிரமோயும் சித்தசா சித்தாசிரமம் அப்படின்னு சொல்றாரு. அந்த பேர் நினைக்கிறோமானாக்கா சித்தசாத் சத்திய வஸ்து வச்சத்தில் உங்களுடைய சத்தியமான வச்சனத்தை நிறைவேற்றும் இந்த யாகத்தை பண்ணும் போல் அப்படின்னு சொல்லி ராமர் வந்து கேட்கிறான். கம்பன் சொல்றான், ஆதலால் அறிவினையொருக்கும் ஆரிய காதலால் கண்டவர் பிறவிக்கான் துறார் வேதநூல் முழுமையால் வேள்வி முற்றுவதற்கு ஈதலாது இல்லை வேறு இருக்க வாழது. இந்த ஆசிரமம் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா அருவினை அறுக்கும், அருவினைகளை வந்து அறுக்குமான் இந்த ஆசிரமம். காதலால் கண்டவர் இந்த சித்தாசிரமத்தை பார்த்த மாத்திரத்திலேயே அவளுக்கு மோட்சம் கிடைக்கும், அப்பேற்பட்ட இடம் இது அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திர சொல்றார். சொன்னவுடனே கட்டாயம் அப்புறமா ராமன் என்ன சொல்றேன், இந்த யாகத்தை ஆரம்பிக்கணும்னு பிரார்த்திச்ச உடனே கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி பிரபாத காலே உத்தாய பூர்வாம் சந்தியாம் சுஷ்டாதகோ சுச்சி ஜப்யம் சமாப்ய நியமேன. பிரபாத காலத்துல எழுந்துன்ற சூரிய கால சூரியோதய காலத்துல உத்தாய எழுந்து பூர்வாம் சந்தியாம் உபாசிச்ச சந்தியாமராதி கிரியைகளை பண்ணி சுஷ்டோதகோ சுசி ஜப்யம் ஜபங்களை பண்ணி சமாப்த நியமேனச்ச அக்னிஹோத்திரத்தை பண்ணி முடிச்சுட்டு அந்த சித்தமா காத்திருக்கிறான் விஸ்வாமித்திரர். இவாளும் தன்னுடைய பூர்வாம் சந்தியாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராமலட்சுமணாலும் விஸ்வாமித்திரரை வந்து சேவிக்கிறார். சேவிச்சு உதாக்னிஹோத்திரமாசீனம் விஸ்வாமித்ரவந்ததாம் அக்னிஹோத்திரத்தை முடிச்சுட்டு உக்காந்துருக்கார் விஸ்வாமித்ரர். அவரை வந்து ராமலட்சுமணர் வந்து சேவிக்கிறாளாம். பகவன் ஸ்ரோத்து விச்சாவக யஸ்மின் காலே நிசாசரு சம்ரக்ஷணீயௌதௌ பிரம்மண் நாதிவர்த்தேத தக்ஷணம். யாகம் பண்ணணும்னு சொன்னாரு, யாகத்தை காப்பாற்றணும்னு சொன்னாரு, அதை சொல்லிதானே எங்க ஆயிஷன்னு வந்து அந்த யாகம் பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். எத்தனை நாள் யாகம் பண்ண போறேன், என்ன யாகம் பண்ண போறேன், எதற்காக பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி ராமன் கேட்டுட்டே இருக்க. பகவன் ஸ்ரோதி விச்சாவா எஸ்மின் காலே நிசாச்சரு சுபாபு மாரிச்சன்லாம் வரப்போறா அப்படின்லாம் சொன்னாரு, ராட்சசாலாம் வருவா அவெல்லாம் அழிக்கணும்னு சொன்னாரு. எப்ப அதாவது இந்த யாகத்தை பண்ண போறது, எவ்வளவு நாள் பண்ண போறது, சம்ரக்ஷணீயோதோ பிரம்மன் அந்த யாகத்தை காப்பாற்றணும் சொல்லி அந்த ரெண்டு பேர் ஆசி வந்தாரு. அத சொல்லணும்னு கேக்குற இந்த யாகத்தை பார்த்தாக்கா நீர் அழைச்சின் வந்த இந்த யாகம் பார்த்தாக்கா சுருக்கமா முடியறா போல தெரியல, நீண்ட நாட்கள் ஆகும் போல இருக்கு. அரக்கர்கள்லாம் எப்பொழுது வருவா, அவெல்லாம் ஜாகிரதையாக நாங்க வந்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும் சொல்லும், எப்போது யாகம் பண்ண போறேன், எத்தனை நாள் பண்ண போறேன்னு கேட்கறேன். அப்ப அங்க இருக்க முனிவர்கள்லாம் சொல்றாளாம் இவர் கேட்ட கேள்விக்கு பதில், அத்ய பிரபுதி சட்ராத்திரம் ரக்ஷதம் ராகவோயுவான் தீட்சாம் கதோஹி ததோஹேஷமுனிஹி மௌனித்வம் ச கமிஷ்யதி தௌ ச தத்வசனம் ஸ்ருத்வா ராஜபுத்ரௌ யசஸ்வினௌ அனித்ரௌ ஷடஹோராத்திரம் தபோவனம் ரக்ஷதாம் உபாசாம் ச க்ரதோ வீரௌ யத்தௌ பரமதண்டினௌ ரலக்ஷத முனிவரம் விஸ்வாமித்ரமரிந்தமௌ பண்ண வேண்டிய யாகம் அது, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, ஆறு நாட்கள் பண்ணணும் பூர்த்தியா. அதுவரை விஸ்வாமித்ரர் அவர் தான் இந்த யாகத்தை பண்ணக்கூடியவர், அவர் தான் இந்த தீட்சையை பெற்றிருக்கார். அந்த யாகம் முடிகிற மட்டும் அவர் பேச மாட்டேன், மௌனித் தெரிஞ்ச கமிஷதி அவர் பேச மாட்டேன். ஆகையினால தீட்சாம் கதோ கேசா ஏசமிஹி அவர் தீட்சையை பெற்றிருந்ததுனால, யாகம் பண்ண தீட்சை பெற்றிருந்ததுனால அவர் அந்த யாகம் முடிகிற பர்யந்தம் பேச மாட்டார். அந்த சமயத்துல நீங்க தான் ஜாகிரதையா இருந்து அந்த ராட்சசால வதம் பண்ணி யாகத்தை ரட்சிக்கணும். கௌச தத்வச்சனம் சுருத்வா அப்படின்னு அந்த முனிகள்லாம் முனிவர்கள்லாம் சொன்னனாய்க்கும், அதை கேட்ட ராமலக்ஷ்மணா தௌத்த தத்வச்சனம் சுருத்வா ராஜபுத்ரோ யசஸ்வினோ யசஸ்வினோன்னு சொன்னான். அந்த யாகத்தை காப்பாத்துறதுனால வரப்போற யசஸ் யசஸ்வினோன்னு சொன்னாருங்க. அனித்ரோ ஷடஹோராத்ரம் அந்த சமயத்துல தூங்கக்கூடாது, தூங்கினாக்கா கொஞ்சம் அசந்தானாக்கா யாகத்தை துவம்சம் பண்ணிடுவா. அனித்ரோ ஷட ராட்சசால் ஆகினால் அனித்ரோ ஷடஹோராத்திரம் நிதிரை இல்லாம ஆறு நாட்களும் தபோவனம் ரக்ஷதாம் அந்த தபோவனத்தை வந்து ரட்சிக்கணும் நீங்க தான் அப்படின்னு சொல்லி அவ சொன்னாய்க்கும், அதை கேட்டு அவளும் அந்த தபோவனத்தை ரட்சிக்கணும் சொல்லிட்டு வரா. உபாசான் சக்கரது வீரோ எத்தோ பரம தண்டினோ தரக்ஷது முனிவரம் விஸ்வாமித்ரம் அறிந்தவோ. கண்ணு இமைய போல காப்பாத்துறான், அந்த யாகத்தை எப்படி காப்பாத்துறேன்னா கண்ணு இமைய போல கண்ணை போல காப்பாத்துறான். அந்த இமை எப்படி இருக்குன்னா கீழ் இமை வந்து அசையாம இருக்கும், மேல் இமை வந்து அசைஞ்சிட்டே இருக்கும். அது போல லக்ஷ்மணர் ஒரு இடத்துல இருந்து ஒரே இடத்துல இருந்து எங்கேயும் அசையாம பார்த்துட்டு இருக்க, ராமர் வந்து சுத்தி ஊத்தி பாக்குற யார் வாரா எந்த சமயத்துல என்ன பண்ணுவா அப்படின்றத கூர்ந்து கவனிச்சுட்டு அந்த யாகத்தை லட்சணம் பண்ற. இதெல்லாம் சொல்ற கம்பன் எண்ணுதற்கு ஆக்க அறிவு இரண்டு மூன்று நாள் விண்ணவர்காக்கிய முனிவன் வேலையை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர். கண்ணை எப்படி இந்த இமைகள் காக்கின்றதோ அது போல இவ காப்பாற்றினாலாம் யாகத்தை. எண்ணுதற்கு ஆக்க அறிவு இந்த யாகத்தை பத்தி சொல்ல முடியாது, அப்பேற்பட்டது, அவ்வளோ வசந்ததான யாகம். எண்ணுதற்கு ஆக்கறி மனசினாலே எண்ண முடியாது, அப்படி இருக்கச்சு அதை பண்ண முடியுமா யாகத்தை? அது யாரால பண்ண முடியும்? இவரால் தான் பண்ண முடியும். ஆகினால் எண்ணுதற்கு ஆக்க அறிவு இரண்டு மூன்று நாள் சடகோராத்திரம் அப்படின்னு அளவிலும் இரண்டு மூன்று நாட்கள் மூன்று இரண்டு ஆறு நாட்கள் அப்படின்னு அர்த்தம். விண்ணவர்காக்கிய முனிவன் வேள்வியை தேவர்களுக்குன்னு ஆக்கின இந்த யாகம் அவளுக்காக அவிச சமர்ப்பிச்சு இந்த யாகத்தை நிறைவேற்றணும். இன்னவர் காக்கிய இந்த முனிவன் வேள்வியை விஸ்வாமித்தருடைய வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் இந்த லோகத்தை மண்ணு தான் லோகம், லோகத்தை காக்க வேண்டியிருந்தான், காக்கக்கூடிய அந்த மன்னன் மேய்ந்திருந்தது. தசரதனுடைய புத்திரர்கள் கண்ணினை காக்கின்ற இமையும் காத்தனர். கண்ணானது இந்த இமையை எப்படி காக்குமோ, கண்ணா இமையானது இந்த கண்ணை எப்படி காக்குமோ, அதுபோல இந்த யாகத்தை காக்கிறாளாம். இமைன்றது கீழ் இமை மேல் இமைன்னு உண்டு. அதுபோல இப்படி உவமையா இந்த கம்பன் ரொம்ப அழகாக சொல்ற கண்ணினை காக்கின்ற இமையின் காத்தனர் என்பதாக. தத்ர தீட்சிதம் ரிஷிம் நரக்ஷது விக்ரதோ தசரதாத்மஜௌ சரைஹி லோகம் அந்தமசாத் க்ரமோதிதோ ரஷ்மிவி சசிதிவாகராதிவ அப்படின்னு சொல்லி காளிதாசன் அழகாக சொல்றார். சந்திரனும் கதிரனும் சூரியனும் இந்த லோகத்தை வந்து இருட்டிலிருந்து காப்பாத்துறலாம். பகல் பொழுதுல சூரியன் காப்பாத்துறான், ராத்திரி பொழுதுல சந்திரன் இருட்டிலிருந்து வெளிச்சத்தை கொடுத்து காப்பாத்துறார். அதுபோல சூரிய சந்திரனை போல இந்த ராமலட்சுமணால் யாகத்தை வந்து ரட்சிக்கிறாளாம், காப்பாத்துறாளாம். யாகம் முடிய போறது, யாகத்தினால ஜொலிக்கிறாளாம் அந்த ரித்திக்கள் விஸ்வாமித்திரர் கேட்கவே வேண்டாம். ஏற்கனவே அவ்வளவு மகா தேஜஸ்வி, மகா தேஜகான்னு சொல்லக்கூடியவர், அங்க இருக்க ரித்திக்கள்லாம் யாகத்தினால ஜொலிக்கிறாளாம். அந்த சமயத்துல ஆகாசேச்ச மகான் சப்தா பிராதுராசி பயானக, ஆகாசத்திலிருந்து பெரிய சப்தம் கேட்கறதான், பிராதுராசி பெரிய பயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒளி கேட்கறதான், சத்தம் கேட்கறதான். மாரீச்ச சுபாஹு தயோ அனுதராச்சயே ஆகம்ய பீம சங்காசாஹ ரௌதிரௌகம் அவாசிருஜன். மாரீச்சன் சுபாஹு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ராட்சசால் அங்க வர வானத்தையே கலக்கிண்டு வராளாம். ஆகாசத்தை ஆகாச மார்க்கம், ஆகாச மார்க்கத்துல வந்துட்டு இருக்கா மாயாவிகள், ஆகாசத்தை கலக்கிண்டு வந்துட்டு இருக்காளாம். மழை பெய்கிற சமயத்துல எப்படி வானமானது இருட்டிண்டு மேகமூட்டத்தோட அப்படி பயத்தை கொடுக்கும் கூடியதாக இருக்கிறதோ, அதுபோல அந்த ஆகாசத்தை அடைச்சிட்டு பல ராட்சசர்களோடு கூட இந்த மாரீச்சனும் சுபாவமும் அப்படி பயமுறுத்துட்டு வரலாம். அப்ப லக்ஷ்மணர் இடத்துல ராமன் காண்பிக்கிறார், லக்ஷ்மணா அங்கவர் சுபாவமும் மாரீச்சனும் வந்துட்டு இருக்கா. எய்தனர் எரிந்தனர் எரியும் ஈருமாய் பெய்தனர் வரிவரை கொடுங்கி வீசினர் வெய்தனர் செய்தனர் மழுக்கொண்டு ஓச்சினர் செய்தனர் ஒன்றள தீய மாயமே. கம்பன் சொல்ற எப்படி வந்தான்னா, ஆகம்ய பீம சங்காசாக ருதிரோகம் அவாசுஜன்னு ரத்தத்தை போய் நின்றாலாம், அந்த யாகத்தை கெடுக்கணும்னு ரத்தம் ரத்தமாகவே போயிடுறாளாம், கத்தராளாம், ஓடு கத்தராளாம். இந்த இவெல்லாம் சின்ன பசங்க தானே, இவன் என்னத்தை பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லி பரிகாசம் பண்றாளாம் ராமலட்சுமணால பார்த்து. எரியும் நீருமாய் மழையுமா கொட்டாளாம், அக்னியா கொட்டாளாம் அந்த இடத்துல யாக கழிக்கணும்னு சொல்லி. வெய்தனர் பெருவரை பிடுங்கி வீசினர் வெய்தனர் கத்திராளாம், கண்ணாவனான்னு கத்திராளாம் யாகத்துக்கு இருக்கணும்னு. தெய்தனர் மழு கொண்டு வச்சினர், மழ் அப்படின்னா கோடாரி, கோடாரி எடுத்து வீசினாலாம் மத்ததோ. செய்தனர் ஒன்றள தீய மாயமே, மாயம் பண்ணி இவ்வளவும் அந்த ஆகாசத்திலிருந்து இந்த யாகத்தை கெடுக்கணும்னு வராங்க. ருத்வா த்ரேசிகராணி தானி பரித சித்வா ஹசித்வா கிருதா ருத்வா அஸ்த விக்கடனம் ததைத ஸ்தித்வா நடித்வா முஹூ. மலையை கேட்டு எரியிறாளாம், பரித கஷித்வா ஹசித்வா கிருதா இவளை பார்த்து பரிகாசம் பண்ணி சிரிக்கிறாளாம், கத்துறாளாம். கிருத்வா அஸ்த விகட்டனம் கையை தட்டி, அஸ்தை கட்டணம் கை தட்டி கை தட்டி ஒரே வாசியை எழுப்பி அந்த இடத்துல இம்ச பண்றா. ஸ்தித்வா நடித்வா மூஹூ இப்படியும் அப்படியும் நடந்து நடந்து பயமுறுத்திருந்திருக்கா மற்ற பேரும் அங்க இருக்க முனிவர்கள்லாம், இந்த சுபாவம் மாரீச்சனும் அவளோட கூட இருக்க அரக்கர்களும் ராட்சசர்களும் உடனே ராமர் வந்து சொல்றார், லக்ஷ்மணாங்கவர் வந்துட்டாவா, மாரிதம்ஸ்மா வந்துட்டா, நம்மளை பார்த்து பரிகாசம் பண்றா, பஸ்ய லக்ஷ்மண துர்வத்தான் ராட்சசான் பிசிதாசனான் பாலோயமிதி விஜ்ஞாய தமானாதிருத்ய துர்மதி. துர்மதிகள் நம்மளை பார்த்து பரிகாசம் பண்றா, பாலோயம் சின்ன பசங்கள் இவன் என்ன பண்ணிடுவான் நம்மள அப்படின்னு பரிகாசம் பண்றா. பார் லக்ஷ்மணா, பஸ்ய லக்ஷ்மண துர்வத்தான் ராட்சசான் பிசிதாசனான், ராட்சசர்களை பாரு. விஸ்வாமித்ரஸ்தாம் வேதிம் சத்வரோ அப்யதாவதாம், நம்மதான் விஸ்வாமித்ரன் நம்மளை நம்பி யாகம் பண்ற அந்த யாகத்தை நம்ம தான் காப்பாற்றணும், வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் இவ்வளவும் பண்ணத்துக்கு அதுல இருந்து அந்த யாகத்தை ரட்சிக்கணும்னாக்க என்ன பண்ணணும், தன்னுடைய அம்புகளால சரத்தை பொழிஞ்சு அந்த யாகத்தை ரட்சிக்கணும். அவ ரத்தமா கொட்டுறாளாம், மலையை பேட்டு எரியறாளாம், அதெல்லாம் அந்த யாகத்துல விழக்கூடாதுன்னு சொல்லி ராமலக்ஷ்மணால் சரத்தை பொழிஞ்சு அந்த இடத்துல யாகத்தை வந்து காப்பாத்துறா. அந்த இடத்துல ஒரு மூடாட்டம் ஒரு மூடி அந்த அம்புனால மூடி யாகத்தை காப்பாத்துறாளாம். யாகன்றது ரொம்ப சுத்தமா பண்ணணும், அதுக்கு அசுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா பல மடங்கு நமக்கு அபவாதம் ஏற்பட்டுடும், தோஷம் வரும். ஆகையினால நம்ம என்ன பண்ணணும், அந்த யாகத்தை சந்தரட்சிக்கணும்னாக்க அந்த இடத்துல அம்பால மழை பொழிந்து காப்பாற்றணும். உமவேல் அறக்கருதம் நிறமும் சோரியும் ஓமவன் கலடிவுகம் என்று உண்ணிய தாமரை கண்ணனும் சரங்களே கொடு ஓமுனி இருக்கை ஓர் கூடமாக்கினன். அந்த இடத்துல கூடமா ஆக்கினானா, ஒரு கூடமாட்டம் ஆக்கினானா, அம்பால யாகத்தை ரட்சிக்கணும் சொல்லிட்டு ஒரு கூடமா மாற்றினானா அந்த இடத்துல. பிற்பாடு ஹத்வா ஹமூச்சன் ஆசு பாவிவிதசோ மாரீச முக்ராகிருதிம் சதேன பரமாஸ்திரேன மாணவேன சமாஹதா சம்பூர்ணம் யோஜனசதம் க்ஷிப்த சாகர சம்ப்ளவே. நேரம் வந்து தான் யாகசாலைக்கு மாரீச்சன் அவன மாணவாஸ்திரம் அப்படின்ற ஒரு அஸ்திரத்தை கொண்டு ராமன் என்ன பண்ணிட்டாரான், சம்பூர்ண யோஜனசதம் 100 யோஜனை தாண்டி சமுத்திரத்தில் அமுத்தி விட்டாராம் மாணவாஸ்திரத்தை அடி போட்டு. சாகர சம்பளம் எழுந்துக்கிறானா, சாகரத்திலேருந்து திருப்பி அந்த மாணவாஸ்திரம் அமுக்கிறதான் அவனு. அது மாதிரி 3 தடவை எழுந்துக்கிறானா, 3 தடவையும் அந்த மாணவாஸ்திரமானது மாரீச்சனை போட்டு அமுக்கிறது. அவனை அழிக்கல, தள்ளி விட்டுட்ட. என்ன மேற்கொண்டு சீட்டைய மான் போல வேடம் விட்டு ராவணன் வந்து கவர்ந்துக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காரியங்கள்லாம் இருக்கு, ராவணவாதம் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சு பெருமாள் சர்வஜ்ஞனோ அதை அறிஞ்சு மாரீச்சனை வந்து கொள்ளலையாம். அதனால சமுத்திரத்துல 100 யோஜனை தூரம் அந்த சமுத்திரத்துல தள்ளி அமைத்து விட்டாலும் மாணவாஸ்திரத்தை போட்டு சம்பூர்ணம் யோஜன சதம் சித்த சாகர சம்ப்ளவே சந்திருத்யாஸ்திரம் ததா ராமஹ திவ்யம் ஆக்னேயம் அத்புதம் சுபாஹுரசி சிக்ஷேப சவித்த பிராப்ததம்புவி. ஆக்னேயம் அப்படின்ற ஆக்னேய ஆஸ்திரமான அற்புதமான அஸ்திரத்தை போட்டு சுபாஹு அப்படின்ற ராட்சசனை கொண்டு விட்டாராம். காமக்ரோதம் போலேயான ரெண்டு பேரும் காமத்தையும் குரோதத்தையும் அழிச்சிடணும். அதுபோல இந்த சுபாவும் மாரீச்சனும் காமக்ரோதாதிகள் போல காமக்ரோதங்களைப் போல ஆகினால இந்த காமக்ரோதம் போல இருக்கு இந்த சுபாவும் மாரீச்சனும். ஒத்தனை மாணவாஸ்திரத்தினால 100 யோஜனை தூரம் தள்ளி சமுத்திரத்தில் அமுக்கி விட்டு ஆக்னேயாஸ்திரத்தை போட்டு சுபாவுக கொண்டுட்ட. சேஷான் வாப்பேவியம் ஆதாய நிஜகான் மகாயசாக நீதி இருக்கிற அசுரர்களை வாயவியாஸ்திரத்தை போட்டு கொண்டுட்டான் ராமன். பிறகு ரிஷிபி பூஜிதஸ்தத்ர யதா இந்திரோ விஜயே புரா கிருதார்த்தோஸ்மி மகாபாஹோ கிருதம் குரு வசஸ்தயா சித்தாஸ்ரமமிதம் சத்தியம் கிருதம் ராம மகாயசாக. அந்த யாகமானது காப்பாற்றப்பட்டது, நல்லபடியாக யாகத்தை 6 நாள் பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு விஸ்வாமித்ரரும் கூட இருந்த அந்த ரித்திகளும் அங்க இருந்த குழி இருந்த முனிவர்களும் ராமனை கொண்டாடணும்னு வர ரிஷிபி பூஜிதஸ்தத்ர பூஜை பண்றாலும் ராமனுக்கு புஷ்பமழையை பொழிஞ்சு அந்த இடத்துல ராமனை ராமலக்ஷ்மணால பூஜை பண்ணி கொண்டாடுறாளாம். இந்திரோ விஜயே புரா தேவேந்திரர்கள் இந்திரன் இந்திரலோகத்திலிருந்து அங்க இருக்க எல்லாரும் மொத்த பேரும் வந்து கிருதாத்தோசி மகாபாகோ கிருதம் குருவதஸ்தயா அப்படின்னு சொல்லி அந்த ராமலட்சுமணால் பூமழை பொழிந்து கொண்டாடுறாளாம். இந்த ராட்சசாவிடத்திலிருந்து இந்த யாகத்தை காப்பாற்றி ஜெயிச்சு கொடுத்ததுக்கு சித்தாசிரமம் சத்தியம், சித்தாசிரமம் அப்படின்றத வந்து சித்தமாக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ, அது இங்க சித்தமாச்சு. சத்தியம் அந்த அந்த சத்தியமான வாசம் வசனமானது இங்க காப்பாற்றப்பட்டது. சித்தாசிரமம் இதம் உசந்ததான இடம்னு சொன்னார் இல்லையா, அதனாலதான் இந்த யாகம் பண்ற அந்த இடத்துக்கான மதிப்பு இப்ப உண்மையாச்சு. சித்தாசிரமம் சத்தியம் கிருதம் ராம மகாயசாகா எதனால அப்படின்னால அப்படின்னு கேட்டாக்கா ராமலட்சுமணனால இந்த சித்தாசிரமமானது காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இவால வந்து கொண்டாடுறாளாம். உடனே விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாராம், உன்னுடைய யசஸ வந்து புகழை வந்து கொண்டாடுறத காட்டணும், என்னுடைய பாக்கியத்தைய சொல்லணும். உன ஆசின் வந்து சகாலத்துல இந்த காரியத்தை நான் பண்ணனே அப்படின்னு சொல்லி என்னோட பாக்கிய என்னுடைய பாக்கியத்தை நான் சொல்லணும். பாக்கியம் எனக்கு உலது என நினைவரும் பான்மை போக்கி நிற்கிறது பொருள் என உணர்கிறேன். போன வாக்கி மற்ற அவை அகிலமும் அணிவயிறு அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே அப்படின்னு சொல்ற கம்பன், கம்பனுடைய அழகான ஒரு பாடல். போனம் எல்லாத்தையும் ஆக்கக்கூடியவன், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்ற பெரிய பெரிய காரியங்களை பண்ணக்கூடிய பெருமாள் தனக்காக வந்திருக்கார் அப்படின்றத நினைச்சு பாக்கியவானான கருதலான் தன்னை விஸ்வாமித்திரர். இந்த லோக மொத்தத்தையும் தன்னுடைய வயத்துக்குள்ள அடக்கக்கூடிய சமர்த்தனவன் சாமர்த்தியத்தை உடையவன் அவன் இந்த வேள்வியை காக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. பெரிய பெரிய காரியங்கள் பண்ண சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரன்ற பெரிய பெரிய காரியங்கள் பண்ணக்கூடியவன், லோகத்தை எல்லாத்தையும் தன் வயிற்றில் அடக்கக்கூடியவன் இந்த யாகத்தை வந்து ரட்சணம் பண்ணது அப்படின்றது பெரிய காரியம் இல்லை. அதை காட்டிலும் என்னை குறித்து என்னை உத்தேசித்து பெருமாள் வந்து ஒரு அவதாரம் பண்ணி இந்த யாக ரட்சணம் பண்ணி என்னை பொருட்டு தன்னை பொருட்டு இவ்வளவு தூரம் வந்தார. அந்த பாக்கியத்தையும் நினைச்சு நான் வந்து பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன் அப்படி. பாக்கியம் எனக்கு உள்ளது என நினைவுறும் பான்மை போக்கி நிற்கி இது பொருள் என உணர்கிறேன். போனம் வாக்கி மற்றவை அகிலமும் அணிவயிறு அடக்கி காக்கும் நீ ஒரு வேள்வி காத்தனை எனும் கருத்தே அப்படின்னு சொல்லி கம்பன் வர்ணிக்கிற. வேள்வி காத்தன், வேள்வியின் நாயகன் அவன். அப்பேற்பட்ட ராமனுடைய இந்த சரித்திரத்தை பத்து நாள் மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமா கேட்க போறோம். இன்னைக்கு இந்த வேள்வியின் நாயகன் அப்படின்ற விஷயத்துல யதாமதி இங்க எல்லாரிடத்திலும் பாகவதம் எடுத்து பகிர்ந்துட்டேன். ஏரி காத்தவன், முன்னாடி வேள்வி காத்தவன், இன்று வேள்வி காத்த ஏரி காத்தவன். அந்த ஏரி காத்த ராமர் முன்னாடி இந்த வேள்வி காத்த கதைய நமக்கு பாகவதத்தவர்கள் நியமிச்சு யதாமதி இங்க எல்லா இடத்துலையும் விஜயாபிச்சேன். எனக்கு இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் தன்யவாதங்களை சொல்லி விரமிச்சுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.